ஐயா நல்லதுங்கய்யா. ஆமாம், நீங்கள் சொன்னது மாதிரி அது ஒரு 3 4 கண்டு அதே மாதிரி தான் கடிச்சு வச்சுருந்தது. அப்புறம் உள்ளேருந்து துளிர் வந்து கொஞ்சம் சரியாயிடுச்சு. ஒரு பிள்ளை மட்டும் இது மாதிரி நல்லா பெரிய பிள்ளையாக இருந்ததை இந்த மாதிரி கடிச்சு நாசம் பண்ணிடுச்சு. நம்ம அந்த நவால் மரம் வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில். சரிங்கய்யா, உடம்பு பார்த்துக்குறேங்கய்யா, மற்ற ஏதாவது தகவல் இருந்தால் கூப்பிட்றேங்கய்யா.